காதல் வாழுமோ, இருளும் ஒளியும் சேருமோ? நீயோர் ஓரம், நானோர் ஓரம், காணல் நீரால் தாகம் தீராது. காதல் மனது தேவன் நீதான் போனால் விடாது. தேடும் கண்களே, தேம்பும் நெஞ்சமே, வீடும் பொய்யடி, வாழ்வும் பொய்யடி. ராஜமங்கை கண்களே, என்றும் என்னை மொய்ப்பதோ? வாடுமேழை இங்கு ஓர் பாவி அல்லவோ? எதனாலும் ஒரு நாளும் மறையாது பிரேமையும், எரித்தாலும் மறித்தாலும் விலகாத பாசமோ? விளைகின்ற பிரேமையே, அடிநீயே பலியாக வருகின்ற பெண்மையே. விழியில் பூக்கும் நேசமாய் புனிதமான பந்தமாய் பேசும் இந்த பாசமே இங்கு வெற்றி கொள்ளுமே. இளங்கண்ணி உன்னுடன் கூடவா. ஓ பிரியா பிரியா எல் பிரியா பிரியா ஏக்கமென்ன பைங்கிளே என்னை வந்து சேரடி. நெஞ்சிரண்டு நாளும் பாட காவல் தாண்டி பூவை இங்காட